என்ன விலை அழகே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாம ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறே, ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறே. ஆகாரம் நஞ்சாச்சு, தினம் தினம் உனை நினைக்கிறேன், குறும்பென உடல் இழைக்கிறேன். உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல, சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வைக்குது மெல்ல உயிரே. உன் புகழ் வையமும் சொல்ல, சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வைக்குது மெல்ல. நல்ல என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், மொழியில்லாமல் மௌனமாகிறேன்.